లక్ష్మీనాథ సమారంభాం నాథజామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థితితరాని త్రణాయ మేనే అస్మద్గురుర్ భగవతో సదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమవ్యోమ భాస్కరః. நமஸ்வாயை. ரகுவீரகத்தியத்தினுடைய உபன்யாசத்துல உத்தரகாண்டத்துல இன்னைக்கு நாம 85வது சூர்ணிக்கையிலிருந்து 90வது சூர்ணிக்கை பர்யந்தம் பார்க்கலாம். 85வது சூர்ணிக்கை புனருபஸ்தாபித விமானவர விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யச பிரபஞ்ச. 86வது சூர்ணிக்கை பஞ்சதாபன்ன முனிகுமாரக சஞ்சீவனாமிருதா. 87வது சூர்ணிக்கை த்ரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா. 88வது சூர்ணிக்கை அவிகல பகு சுவர்ணக ஹயமக சஹஸ்ர நிர்வகண நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்மா. 89வது சூர்ணிக்கை சர்வகர்ம சமாராத்யா. 90வது சூர்ணிக்கை சனாதன தர்மா. இது பர்யந்தம் இன்று நாம பார்க்கலாம். ஒவ்வொரு சூர்ணிக்கையிலும் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு சரித்திரத்தை உத்தரகாண்டத்தில் நிகழ்ந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். பதப்பிரயோகங்கள் ரொம்ப நன்னா இருக்கும். நாம் அன்வைச்சு பார்க்கிறப்போ இந்த பதங்களுக்கு அர்த்தங்கள் பிரிவால் பண்ணியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சூர்ணிக்கைகள் அழகு வாய்ந்தவை. புனருபஸ்தாபித விமான வர விஸ்ராணன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யச பிரபஞ்ச. மறுபடியும் தன்னுடைய சேவார்த்தமாக வந்திருக்கக்கூடிய விமான வர விமான சிரேஷ்டமான புஷ்பக விமானத்தினுடைய விஸ்ராணனை அதை கொடுக்கறதுனாலேயே பிரீணித்த சந்தோஷிக்கப்பட்ட வைஸ்ரவணன் அப்படின்னா குபேரன் அர்த்தம். அப்பேற்பட்ட குபேரனாலே விஸ்ராவித கேட்கப்பட்ட ஒரு யச பிரபஞ்சா கீர்த்தியான விஸ்தாரத்தை உடையவனே. கீர்த்தி அப்படின்னா புகழ், ராமனுடைய புகழ இவன் குபேரன் பேசுறான் உத்தரகாண்டத்தில். அப்ரவீத் ததா ராமஹா தத்விமான மனுத்தமம் வஹ வைஸ்ரவணம் தேவம் அனுஜானாமி கம்யதாம் ததோ ராமாப்யனுஜானம் தத்விமான மனுத்தமம் உத்தராம் திசம் ஆகாம ஜகாம தனதாலயம் அப்படின்னு உத்தரகாண்டத்தில் குபேரன உபாசிக்க சொல்லி பெருமாள் புஷ்பக விமானத்தை ஆக்ஞாபித்து குபேரனுக்கு புஷ்பக விமானத்தை கொடுத்தார். மறுபடியும் குபேரன் அந்த புஷ்பக விமானத்தை ராமபத்ரன உபாசி அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி திருமகனிடத்தில் அனுப்பி வைக்கிறார். மறுபடியும் குபேரன் சக்கரவர்த்தி திருமகனும் அப்படியே சுவீகரிச்சுக்கிறார். அந்த அளவுக்கு புஷ்பக விமானம் குபேரனிடத்தில் செல்றது, குபேரனிடத்திலிருந்து ராமனிடத்தில் திரும்பி வந்துடுறது. ரொம்ப அழகா இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். நமக்கு பிடிச்ச பொருள் இன்னொருத்தர்கிட்ட போறது அப்படின்னால் திரும்பி வந்துடும் நம்மகிட்டயே. இப்ப லௌகிகமா ஒரு உதாரணம் பார்க்கலாம். கிராமங்கள்ல தன் ஆத்துல இருக்கக்கூடிய மாடுகளை சந்தையில கொண்டு போய் விற்பா. அப்ப அந்த பசுமாடு என்ன பண்ணும், அவளோட போகும். அவளோட கொஞ்ச தூரம் போயிட்டு பிடிக்காமல் பாதியிலேயே தன் சொந்த ஆத்துக்கு வந்துடும். இவாளும் அதை விடாமல் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவாள். அது மாதிரி ராமன் குபேரனிடத்துல தருகிறான். ஆனால் புஷ்ப விமானத்துக்கு ராமனோட இருக்கதான் ஆசையோ தவிர குபேரன்கிட்ட போறதுக்கு ஆசை இல்லை. அதனால திரும்பி ராமனிடத்திலேயே வந்துருச்சு. மறுபடியும் சம்பூக வதம் பண்றார். சம்பூக வதத்துல பெருமாள் குபேரனை சேவிக்கிறார், குபேரனத்துல பிரார்த்திக்கிறார். அந்த விமானம் என்ன பண்றது, சாட்சாத்தா குபேரனிடத்துல போய் சொல்றது இந்த ராமனுடைய விருத்தாந்தங்களை. பெருமாளுடைய நியமனத்தை தட்டக்கூடாது அப்படின்னு திரும்பி புஷ்ப விமானத்தை தன்னுடைய சேவைக்காக எடுத்துக்கொண்டு சம்பூக வதம் ஆன பிறகு மறுபடியும் வந்து பெருமாளிடத்திலேயே கொடுத்துடுறார் குபேரன் அந்த புஷ்ப விமானத்தை. அந்த அளவுக்கு புனருபஸ்தாபித்த விமான வர விசிரான பிரீணித்த வைஷ்ரவண விசிராவிட்ட யச பிரபஞ்சா அப்படின்னு சொன்னார். பஞ்சதா பன்னமுனி குமாரக சஞ்சீவனாமிருதா. இதுவும் ஒரு விருத்தாந்தம். சம்பூகன் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்ரன், அவன் தபஸ் பண்றான். அவன் தபஸ் பண்ணதுனால அதனுடைய விளைவாக ஒரு பிராமணன் குழந்தை இறந்து போயிடுறார். இது ஆழ்வாரே எடுக்கிறார் இந்த விருத்தாந்தத்தை பெருமாள் திருமொழியில. சரி, தவ சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோனியர் மீட்டு அப்படின்னு. சம்புகன் சொல்லக்கூடிய சூத்ரனா இருக்கக்கூடிய அந்த தாபசகனை, அதாவது தபஸ் செய்து கொண்டிருப்பவனை கொன்று பிராமண புத்திரனா இருக்கக்கூடிய அந்த சிறுவனை பிழைக்க வைத்தார் அப்படின்னு தாத்பரியம். பஞ்சதா பண்ண முனிகுமாரக, மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த முனிகுமாரனுடைய சஞ்சீவனாமிருத்தா பிழைக்கிற விஷயத்தில் அமிர்தம் போல இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்ற. சம்புகன் அப்படின்னு ஒருத்தன் அவன் கடும் தவம் புரியறான். அதனுடைய விளைவு அக்காலத்தில் பிராமண புத்திரன் ஒருத்தன் மரணமடைகிறான். பிராமண புத்திரனுடைய மரணம், அதாவது அகால மரணங்கள்லாம் நன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ நடக்கக்கூடாது. இதுதான் ராமாயணத்துல முதல் சொர்க்கத்திலேயே சொல்ற, இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ராமன் ஆட்சி பண்ணார்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அகால மரணங்கள்லாம் ஏற்படாது. இந்த காரணத்தை நினைச்சுண்டு புஷ்ப விமானத்துல ஏறி போய் தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்புகனை பெருமாள் வதம் பண்ணார் அப்படின்றது தெரியுது. அதற்காக புஷ்ப விமானத்தை பிரார்த்திச்சார் அப்படின்னு போன சூர்ணிக்க. அந்த சூர்ணிக்கையுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த சூர்ணிக்கையும். பஞ்சதா பண்ண முனிகுமாரக சஞ்சீவனாமிருதான். ராஜ்ஞோஸ்ய ராமஸ்ய தோஷேனைவ மம புத்திர கோயம் பாலயேவ மிருதா அகமபி பத்னியா சமம் அத்தைவ புத்திர சோகான் மரிஷ்யாமி. நானும் புத்திர சோகத்தினால நானும் என் மனைவியும் போயிடுறேன் முனிகுமாரன் சொல்றார். முனிவர் சொல்றார் போக வேண்டாம் அப்படின்னு. முனிகுமாரனை காப்பாற்றி கொடுக்கிறார் பெருமாள். அடுத்தது த்ரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா. கிருதயுகத்துல இருந்த எல்லா தர்மங்களும் த்ரேதாயுகத்துல அப்படியே இருக்கு. கிருதயுகத்துல, அதாவது கிருத்தயுகத்துல பெருமாள் அவதரித்து எப்படி தர்மத்தை நிலைநாட்டினாரோ அதே மாதிரி திரேதாயுகத்துல சக்கரவர்த்தி திருமகனாக பெருமாள் அவதரித்து தர்மத்தை எல்லாம் நிலைநாட்டுகிறார் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்தை பத்தி இங்க சொல்லல. திருப்பியும் கிருஷ்ணாவதாரம் இனிமேல் தான் பாவி காலத்துல வரப்போறதுன்ற அப்படினால கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லல. முன்னாடி கிருத்தயுகத்தையும் திரேதாயுகத்தையும் இங்க துலனா அப்படின்னா சமப்படுத்தி பார்க்கிறார் ரெண்டு விஷயத்தையும். அந்த அளவுக்கு திரேதாயுகத்தில் சொல்லப்பட்ட அந்த தர்மமானது கிருதயுகத்தில் நரசிம்ம பெருமாளால் எந்த தர்மத்தை நிலைநாட்டப்பட்டதோ அந்த நடவடிக்கைகளை திரேதாயுகத்திலையும் பெருமாள் அப்படியே அனுசூதமாக தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றபடினால திரேதாயுக பிரவர்த்தித்த கார்த்தயுக விருத்தாந்தா அப்படின்னு சொன்னார். ராமாயணத்திலேயே வருது, சர்வே லக்ஷண சம்பன்னாக சர்வே தர்மபராயணாகனு யுத்தகாண்டத்தில் வருது. ஹிருஷ்ட பிருஷ்ட ஜனாக்கீர்ணம் புறம் ஜானபதா அப்படின்ற ராமாயண வசனங்கள்னாலையும் பார்த்தால் ராமராஜ்யத்தினுடைய பெருமை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரகிருஷ்டமுதிதோ லோகஸ்துஷ்ட புஷ்ட சுதார்மிகாம், எல்லாரும் தார்மிகாலா இருக்கா, ந புத்திர மரணம் கிஞ்சித் நாரியாச அவிதவா நித்யம் நச்சாபி சுத்பயம், இது மாதிரியான தர்மங்கள் அற்புதமாக எப்படி பெருமாள் ராமராஜ்யம் பிரசாசத்தின் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கிறது. ஒரு ஸ்லோகம் இருக்கு மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில், காலோவா காரணம் ராஜ்யா ராஜாவா கால காரணம் இதிதே சம்சயோ மாபூத் ராஜா காலசிய காரணம் தண்டநீத்யாம் யதா ராஜா சம்யக்கு கார்த்னியன வர்த்ததே ததா கிருதயுகம் நாம காலசிரேஷ்டா பிரவர்த்ததே பவேத் கிருதயுகே தர்மஹா நா அதர்மோ வித்யதே க்வசித் சர்வேஷாமேவ வர்ணானாம் நாதர்மே ரமதே மனஹ யோகக்ஷேமாஹ பிரவர்த்தந்தே ஜனானாம் நாத்ர சம்சயாஹ வைதிகானி ச கர்மாணி பவந்தபி குணான்யுத ருதவஸ்ச சுகாஸ் சர்வே பவந்த்யுத நிராமயாஹ பிரசீதந்தி நரானாந்து ஸ்வரவர்ண மனாம்சி ச வியாதயோ ந பவந்தி. இது மாதிரியான ஸ்லோகங்கள் மூலமா பார்த்தால் ராஜாதான் காலத்துக்கு காரணமா இருக்கான், ராஜா நன்னா இருந்தான்னா இந்த மேல சொன்ன விஷயங்கள் எதுவுமே எப்படி கிருதயுகத்தில் இல்லாமல் இருந்ததோ பிரகலாதன் ஆட்சி பண்றப்போ நரசிம்ம பெருமாளுடைய அனுகிரகத்தினால அதே மாதிரி ராஜாவாக சக்கரவர்த்தி திருமகன் அவதரித்து அவனே ஆட்சி பண்றபடினால மேல சொன்ன எந்த விஷயமும் நடக்கவே நடக்காது. கிருதயுகத்தில் இருக்கக்கூடிய தர்மம் அப்படியே இருக்கும், அதர்மம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. எல்லா வர்ணத்தவர்களும் அதர்மத்தில் மனசு செலுத்தவே மாட்டார்கள், அவரவர்களுக்கு என்ற விதிக்கப்பட்ட தர்மத்தில் தான் மனசை செலுத்துவார்கள். யோகக்ஷேமமானது நடக்கும், ஜனங்களுக்கு அந்த விஷயத்தில் சம்சயமே இருக்காது. வைதிகானிச்ச கர்மாணி பவந்தபி குணான்வித, வைதிக கர்மாக்கள் தொடர்ந்து நடக்கும், எல்லாம் குணபூர்வகமான கர்மாக்களா இருக்குமோ தவிர வைதிக கர்மாக்களா இருந்தால் கூட குணம் இல்லாத கர்மாக்கள் ஒருபொழுதும் நடக்கவே நடக்காது. வியாதி இருக்கவே இருக்காது, அல்ப ஆயுஷ் இருக்கவே இருக்காது, யாருமே விதவா இருக்க மாட்டா, விதவைகள் இருக்க மாட்டா. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த இடத்துல நாம அன்வயிச்சு பார்த்தால் ராமனுடைய ஆட்சியும் அப்படியே இருந்ததுன்றது நமக்கு தெரியும். அவிகல பகு சுவர்ண காயமக சகஸ்திர நிர்வகன நிர்வர்த்தித நிஜ வர்ணாசிரம தர்மா. பெருமாள் அஸ்வமேத யாகங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தானாம், அஸ்வமேக யாகங்கள் பண்ணி எல்லாருக்கும் ஸ்வர்ணங்களை தட்சிணையா கொடுத்தானான், அள்ளி அள்ளி கொடுத்தானாம் ஸ்வர்ணங்களை. ஆயிரக்கணக்கில் அஸ்வமேத யாகம் பண்ணானாம் பெருமாள். நமக்கு ஒன்னு தெரியறது அஸ்வமேத யாகம் பண்ணும்போதுதான் ராமாயணத்தை கேட்டான்னு சொல்லி, ஆனால் சுவாமி தேசிகன் சொல்றார் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அஸ்வமேத யாகத்தை பண்ணான் அப்படின்னு. வேத விகித கர்மாக்களை பண்றதுல ராமனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த கர்மாக்கள் எல்லாமே பெருமாள் பண்றான். அக்னியாதி தேவதைகளை அவன் ஆதானம் பண்றப்போ அக்னியாதி தேவதைகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறான். எப்படி இருந்தாலும் லோகத்துக்கு நாயகன் இவன் தான், இவன் இந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்கிறான் என்னால் அந்த கர்மாக்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கு. கர்மாக்கள்னால வரக்கூடிய பலத்தை யார் அடையிறா அப்படின்னு பார்த்தால் அந்த தௌகத்வா பெருமாள் தான் அடைய போறான். ஒரு ஹவிர் ஆதானம் வாங்கிக்கிறா அப்படின்னா இந்திராய சுவாகனா இந்திர சப்தத்துக்கு இந்திரன் அர்த்தம் இல்ல, இந்திர சப்தத்துக்கு பரமாத்மா பர்யந்தம் அர்த்தம்ன்றது வேதாந்தம். சரீர வாசக சப்தங்கள்லாம் சரீரியான பரமாத்மா பர்யந்தம் செல்லும்ன்றது இது வேதாந்தம். ஆனால் இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனா இருக்கிறவன் மொத்த விஷயத்தையும் தானே செய்து காட்டுறான் லோகத்தில் இருக்கிறவாளுக்கு. அவன் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தேவச்ச கர்மணினம், எனக்குன்னு ஆக வேண்டியது ஒண்ணுமில்லை, பெறத்தக்கது ஒண்ணுமில்லை, ஆனாலும் நான் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னார் கீதையில. அதே மாதிரி ராமனுக்குன்னு ஆக வேண்டியது என்ன இருக்கு? அவாப்த சமஸ்த காமன் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது எல்லா விதமான கர்மாக்களையும் அவன் அனுஷ்டிக்கிறான். தச வருஷ சகசிராணி வாஜி மேதான அகரோத் வாஜபேயான் தசகுணான் ததா பகு சுவர்ணகாணி. இது மாதிரியான ராமாயண வச்சனங்கள்லாம் கேட்டால் எல்லாத்தையும் அவன் அனுஷ்டிச்சான் அப்படின்னு இருக்கு. 100,000 இதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஆனா சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது அவிகல பகு சுவர்ணகண்டர், அநேக விஷயமான இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரத்துக்குடைய இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். அதனால சர்வகர்ம சமாராத்தியான்னு சொன்னான். சர்வகர்ம சமாராத்தியா யஹ கர்மாணி சமாச்சரத்து லோகசங்கிரகம் அன்விச்சன்னு தம் நமாமி ரகுத்வகம்னு சொன்னான். ராமனுடைய வர்ணாசிரம தர்மத்தில் ராமன் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு வர்ணாசிரம தர்மத்தை வேறு யாருமே கடைபிடிக்கல. அதனால தர்மத்தில் நின்றார். தர்மத்தில் நின்னபடினால எல்லா விதமான கர்மாக்களையும் அனுஷ்டிச்சார். சனாதன தர்மா இத மாதிரியான ஒரு சனாதன தர்மிஷ்டரை நாம் எப்பொழுதுமே பார்க்க முடியாத அளவுக்கு ராமன் தர்மத்தை பரிபாலனம் பண்ணான். தர்மத்தை பரிபாலனம் பண்ணதுனால ராஜ்யம் சுமூகமாக இருந்தது அப்படின்னு இந்த சூர்ணிகைகளுக்கு பொருள். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.